நீ பார்க்காம போனாலும் பின்னால வருவேன்னா. மயிலோ பையன் என் மகள் மேல ஆசை வச்சா விளக்க மாற எடுத்து நானும் வெளுத்து போடுவனே. டாய், ஆ இனிமே என் மகளுக்கு பின்னுக்கு சுத்துற வேலை வச்சிருந்தியோ அடிச்சு போடுவேன். விளங்குதோ ஓடு.